శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాశివి అసద్గురుపరంపరాయే నమః. ఇని అవతారి ఎల్లాం ముడిచెడుతు మొదల అధికరణం ఇంద్రియంగళుకు ఉత్పత్తి ఉందా ఇల్లయా అప్పుడు కేళి కేటే బదిల్ సాధిపోరు. భాష్యకారే సంగతి తొడరు என்னன்னு பாதத்துல ஆகாசம் முதலான போக்கிய வர்க்கங்கள்லாம் இருக்கும் இல்லையோ அவைகளுக்கெல்லாம் காரியத்துவமானது ஸ்தாபிச்சுட்டோம். ஜீவனுக்கு காரியத்துவம் உண்டா இல்லையா? உண்டு. அது சுபாவ நிதாபாவம், சுரூப நிதாபாவம் இல்லை அப்படின்லாம் சொல்லி முடிச்சு ஜீவ சுரூபத்தையும் பரிசோதனை பண்ண, அதாவது ஜீவன் அணுவா, ஞானாவா, ஞானமா, எல்லாத்தையும் நிரூபிச்சு கர்த்திருவம், அது மாதிரி பராயத்த கர்த்திருவம் அம்சம் இதெல்லாத்தையும் சொல்லி ஸ்தாபிச்சு முடிச்சாச்சு. இப்போ ஜீவோபகரணங்களான இந்திரியங்கள்லாம் கொள்ளும் அவைகள் என்ன, பிராணன் என்ன, இவைகளுக்கெல்லாம் உற்பத்தி, அதனுடைய ரூபம், அதனுடைய சங்கியா, அது எப்படி காரியம் பண்றது, இதெல்லாம் பத்தி இங்க விசோதனம் பண்ற. இங்க ஏன் சந்தேகம் வரணும் அப்படின்னாக்கா, சதபத பிராமணன்ட்டு ஒன்னு இருக்கு பகதாரணத்துக்கு முன்னாடி பாகம், அது அதுல வந்து சில வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. அங்க என்ன வாக்கியம் இருக்குன்னு, ரிஷயோ வாவதி அக்ரே அசதாசீத் அப்படின்னு இருக்கு. அக்ரே சிருஷ்டிக்கு முன்னாடி, அதாவது காரியாவஸ்தை இல்லாத, காரியா பாத்துக்கோங்க, காரியாவஸ்தை இல்லாத காரணாவஸ்தான், காரியாவஸ்தை காரியமா இல்லாத ரிஷிகள்லாம் இருந்தா அப்படின்னு அங்க சொல்றது. ரிஷயா ஆசி ஆசன் ரிஷயவாவதி அக்ரே அசுதாசீத், ரிஷிகளே அப்பொழுது அசத்தாக இருந்தார்கள், காரியாவஸ்தை இல்லாமல் காரணாவஸ்தையா இருந்தா அப்படின்னு, அசத்ரூபமா இருந்தாள் அப்படின்னு அங்க வாக்கியம் சொல்றது. உடனே கேள்வி வருது அங்க, கேதே ரிஷயா அப்படின்னு கேள்வி. அந்த ரிஷிகள் யாரு அப்படின்னு கேள்வி வரச்ச அதுக்கு சமாதானமாக பிராணாவாவ ரிஷயா அப்படின்னு இருக்கு. பிராணாவாவ ரிஷயா, பிராணங்கள் தான் ரிஷிகள் அப்படின்னு சொல்லிருக்குது. இதுல வந்து ரிஷி ரிஷி சத்தம் இருக்கு. ரிஷின்னா நமக்கு என்ன தெரியும், ரிஷின்னாக்க முனிவர்கள் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் இங்கேயோ ரிஷின்னு சொல்லிட்டோ அது யாரு ரிஷிகள் அப்படின்னு கேள்வி கேட்டு, பிராணங்கள் ரிஷிகள், பிராணன் சொல்லல, பிராணங்கள் ரிஷிகள், பிராணாவாத ரிஷயா அப்படின்னு சொல்றது. அதனால ஒரு ரிஷின்றது நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ அர்த்தங்கள், பெருமாளுக்கே ரிஷின்னு சொல்றோம், வந்து பிரவர்த்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரதா பிரவீத், நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷி நாராயணோ பிரவீத் அப்படின்னு, ரிஷியான நாராயணன் சொன்னான், எம்பெருமானையே ரிஷின்னு சொல்றோம். அதனால ரிஷின்னு சொன்னாக்கா பல அர்த்தங்கள் உண்டு. அதனால முக்கிய அர்த்தம் கவுனார்த்தம் அப்படின்னா அது வருது. ஆனால் இங்க ரிஷின்னு இருக்கே, இங்க ரிஷின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி வரும். அதனாலதான் முக்கிய அர்த்தமா ஏதாவது ஒண்ணு சொல்லணுமே, அதனாலதான் யார் ரிஷிகள் அப்படின்னு கேள்வி கேட்கிறாளாம். கேட்டாக்கா அதுக்கு பதில், பிராணாவா ரிஷயா, பிராணங்கள் தான் ரிஷிகள் அப்படின்னு ரிஷித்தார்த்தத்தை சொல்லி, அதனால முக்கியார்த்தப்பட்ட பிரயோகம் பண்ணிடுச்சு பிராணன் அப்படின்னு. அதனாலதான் இந்த ரிஷிதத்துவத்தினால பிராணங்கள் சொல்லப்பட்டனாக்கா, பிராணங்கள்னு எது, இந்திரியங்கள் அர்த்தம். அப்படின்னா இந்திரியங்கள்னா என்ன அர்த்தம், இந்திரியங்கள் அப்பொழுது பிரளயத செய்த கூட இந்திரியங்கள் இருந்தன, அவைகள் இருந்ததோ இல்லையோ, அதனாலேயே அவைகள் நித்தியமா இருக்கு, அதனால அதுக்கு உற்பத்தின்றதே கிடையாது, அது நித்தியமா இருக்கு. நித்தியமா இருக்குன்னு சொல்றதுனால எம்பெருமான் எப்படி நித்தியமோ, ஜீவன் எப்படி நித்தியமோ, அந்த மாதிரி இந்திரியங்களும் நித்தியமா இருக்கு அப்படின்னு அந்த மரன் பண்ணணும். அப்படியே ஒத்துக்கணும், நீ வந்து பிராணம் தானே இருக்கு அங்க, பிராணி ஏற்கனவே நாங்க வந்து பிராணாதிகரணத்துல அங்க வந்து பிராணம்னாக்க பரமாத்மா பிரம்மன் தான் அங்க பிராணசத்துனு சொல்லப்படுறதுன்னு முதல் அத்தியாயம் முதல் பாதம் அதையே பிராண அப்படின்னு ஒன்பதா அதிகரணம் பிராணாதிகரணம் அதுல பிராணசத்துவ வாட்சியம் பரமாத்மா அப்படின்னு அங்க நாங்க சொல்றக்குமே அப்படி சொல்றக்கச்ச அது இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க இந்திரியன்னு எப்படி சொல்லலாம் பிரம்மமே எடுத்துட்டு போட்டோமே பிராணசத்துவத்தினால அப்படின்னு கேள்வி கேட்டுட்டாக்க அது தப்பு அது அவன் அப்படின்னு சொல்றான் தப்புன்னு இங்க பாருங்கோ ரிஷயான்னு இருந்து கேத்தே ரிஷயா ரிஷிகள் பகுவசனம் கேத்தே ரிஷயா அப்படின்னு கேள்வி அதுக்கு பிராணாவாக ரிஷயா பிரம்மத்தை சொல்றதா இருந்தா என்ன சொல்லணும் பிராணோவாக ரிஷயான்னு சொல்லிருக்கணும் ஏகவசனம் சொல்லிருக்கணும் ஒன்னா சொல்லாம பல பிராணங்கள் அப்படின்னு சொல்லச்ச அது பிரம்மத்தை எப்படி சொல்ல முடியும் பகுஜனம் விரோதமா போயிடுறது பகுஜனம் விரோதிச்சிடும் பிரம்மான் சொன்னாலோ முக்கிய பிராணன் கிரகித்தாலோ பகுஜன அர்த்தம் போயிடும் முக்கிய பிராணன்றது ஒண்ணுதான் நம்ம பிராணன் சுவாசிக்கிறமே அது ஒரே ஒரு வாயு தானே பிராண வாயு அப்படித்தானே சுவாசிக்கிறது அதனால அது ஒண்ணுதான் அதனால முக்கிய பிராணனையும் சொல்ல முடியாது அதே மாதிரியாக பிரம்மத்தையும் சொல்ல முடியாது பிரம்மமும் ஒண்ணுதான் இருக்கு ஆனால் இங்க பிராணாவாவான் பகுஜனம் பல பிராணங்கள் அப்படின்னாக்கா இந்திரியங்களை தான் சொல்ல முடியாது இருக்கணும் அதனால முக்கிய பிராணமோ வாயுவோ இவையெல்லாம் பகுஜன பிரயோகத்துல இந்திரியங்களுடைய கிரகணம் தான் அத சொல்ற சமயத்துல ஏகவசனம் வந்ததுன்னு சொல்லுவோங்க ஸ்ருதிகள்ல சுவாமி சாக்கிர வசனம் உபநிடத்து வாக்கியங்கள்ல பிராணஹா அப்படின்னு ஏகவசனம் வந்ததுனாக்க சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக பிரம்மத்தையோ அல்லது முக்கிய பிராணனான வாயு விசேஷம் அதையோ சொல்றதா அர்த்தம் பண்ணிக்கணும் பகுவசனம் வந்ததுனாக்க இந்திரியங்கள் சொல்லப்பட்டதா அர்த்தம் பண்ணிக்கணும் அதனால இது நிரூடியா இருக்கு இப்படி நிரூடமா இருக்கிறதுனால இதை அப்படியே ஏத்துக்கணும் அப்படியே ஏத்துக்கணும் அதனால பிராணாகா பகுஜனம் இருக்கு பகுஜனம் வந்து என்ன இந்திரியங்கள் தான் சொல்லப்படுறது அதனால பிரளய காலத்துல கூட இந்த பிராணங்கள் இந்திரியங்கள் அவைகள்லாம் இருந்தன அப்படின்னு வந்தது அதனால இந்த இடத்துல வந்து இந்திரியங்கள் பிரளய காலத்துல வந்தது அதனால அவைகள் உற்பத்தி எப்படி சொல்ல முடியும் உற்பத்தியே சொல்ல முடியாது சரி ரிஷின் தானே இருக்கு அத பிராணன் சொல்லிட்டா ஏதாவது கவனமா அர்த்தம் பண்ணின்போ எதுக்கு ரிஷின்னாக்க இந்திரியத்தை சொல்லணும் அப்படின்னு கேள்வி வரும் மொழியோ அதுக்கு பதில் சொல்றது ரிஷின்னு தாத்து அது அது கிரியாபதம் அதுக்கு அர்த்தம் ரிஷி தரிசனே நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையோ பார்ப்பனன் அப்படின்றா பார்ப்பனர்கள் என்ன அர்த்தம் வேதத்தை சாட்சாத் கரிக்கிறவான் அர்த்தம் சர்வத்ரஷ்டா சர்வஜத்துவம் ரிஷின்னாக்கா பாக்குறதுன்னு அர்த்தம் இந்திரியங்கள்லாம் அந்த காரியம் தானே பண்ணிட்டு இருக்கு கண்ணால பாக்குறோம் காதால கேட்கிறோம் நாக்கால சுவைக்கிறோம் மூக்கால கிரானம் பண்றோம் அதே மாதிரி உடம்பால தொடுதலும் உணர்ச்சி இந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் ஒரு ஞான உற்பத்தியாரத்துக்கு தானே காரணமா இருக்கு அதனால இந்திரியங்களை தரிசனே ரிஷி தரிசனேன்னு ரூட்டு தாத்து அதனால ரிஷி தரிசனேன்னு தாத்து இருக்குது அந்த தாத்துவுக்கு அனுகுணமாக இந்த இடத்துல இந்திரியங்கள் தான் ரிஷிதத்துவத்தினால சொல்லப்படுறது அதனாலதான் பிராணன் அப்படின்னு சொல்றது ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்ட பிராண சப்தங்கள் பிராணாகா பிராணாவாவ ரிஷயா அப்படின்னு பகுஜனம் கொல்லியோ இந்த பகுஜனமானது இந்திரியங்களை தான் சொல்றது அந்த இந்திரியங்கள் எப்ப இருந்தது சிருஷ்டிக்கு முன்பாக பிரளய திசையில இருந்தது பிரளய திசையில் அவைகள் இருந்ததுன்னாக்கா எப்படி எம்பெருமான் நித்தியமாக இருக்கிறானோ எப்படி ஜீவன்லாம் நித்தியமா இருக்குதோ அத மாதிரியாக இந்த இந்திரியங்களும் அப்போ இருந்தன. அதனால இந்திரியங்களுக்கு உற்பத்தி சொல்ல வேண்டாம். அதனால ஜீவனுக்கு எப்படி உற்பத்தி இல்லையோ அதே மாதிரியாகவே இந்திரியங்களுக்கும் உற்பத்தி இல்லை. அதனால உற்பத்தி இருக்குன்னு நீ சொல்ல முடியாது. ஜீவனுக்கு உற்பத்தியே சொல்ல முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷம் கருது. இதான் பூர்வபக்ஷம். இந்த மாதிரி பூர்வபக்ஷம் சொன்னாக்க அது தவறு. காரணம், இந்திரிய உற்பத்தி வந்து இந்திரிய உற்பத்தி இருக்கோ அது ஸ்பஷ்டமா சொல்றது. ஏதஸ்மா அஜாயதே பிராணா மனசர்வேந்திரியாணி ஜோதிராபா திருச்சி விஸ்வசிய தாரிணி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியமானது என்ன சொல்றது அப்படின்னாக்கா, ஏதஸ்மாக்கு இந்த பெருமாள் இருக்கிறே அவங்கிட்ட இருந்தே பகவான் கிட்ட இருந்தே ஜாயத்தை பிராணா ஜாயத்தை மனஹா ஜாயத்தை இந்திரியாணி ஜாயந்தே அது மாதிரி கம் ஜாயத்தை வாயு ஜாயத்தை ஜோதிஹி ஜாயத்தை ஆபஹா ஜாயத்தை ஜாயந்தே பிருதிவி ஜாயத்தை எல்லாமே எம்பெருமான் கிட்ட இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு ஸ்பஷ்டமாக உற்பத்தி வச்சனம் இருக்கு. ஜீவனானவன் எப்படி அவன் நித்தியமோ அது மாதிரி இது நித்தியம் அவன் சொன்னான். அதுக்கு நாம என்ன சொல்றோம், அப்படி கிடையாது. ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் பிருதிவி அவைகள்லாம் எப்படி உற்பத்தி ஆகுதோ எம்பெருமான் கிட்ட இருந்து, அந்த மாதிரியாகவே மனசு இந்திரியங்கள் முக்கிய பிராணன் இவைகளும் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு ஸ்பஷ்டமா வாக்கியம் இருக்கு. ஸ்பஷ்டமா வாக்கியம் இருக்கு. அதனால இந்த சிருஷ்டிக்கு விஷயமாக இந்திரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரியறதே. அந்த ஸ்ருதி விரோதத்துக்கு விரோதம் வரக்கூடாது. ஸ்ருதி சொல்லிடுத்து இந்திரியங்களுக்கெல்லாம் பெருமாள் கிட்டேந்தான் உற்பத்தி அப்படின்னு ஸ்ருதியானது ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு. ஸ்பஷ்டமா சொல்ற சமயத்துல அதுக்கு விரோதம் சொல்ல முடியாது. அதனால பிரளய காலத்துல இவைகள்னா இருக்கவே முடியாது, இந்திரியங்கள் இருக்கவே இருக்காது. அதனால பிரளயத்துல இருக்கிறது யாருன்னாக்கா பிரம்மன் தான் இருக்கு. பரமாத்மா தான் பிரளய திசையில இருக்கான். பரமாத்மா தான் இருக்கான். அவங்கிட்ட ஜீவன்கள்லாம் நாமரூபம் இல்லாம முற்றின் இருக்கு. அதனால தர்த்தர இந்திரியங்கள் இல்லவே இல்லை, பிரம்மன் தான் சொல்றது. அதனால இது வந்து வாக்கியார்த்தம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்றோம் சதேவ சோமி அக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம் பிரம்மவா அக்ர ஆசீத் நாராயணோவை அக்ர ஆசீத் ஆத்மாவா இது அக்ர ஆசீத். எல்லா இடத்துலையும் பாருங்க பெருமாள், அந்த பெருமாளை பிரம்மன் சொல்றது, சத்துன்னு சொல்லும், ஆத்மான்னு சொல்லும், கடைசியில நாராயணா அப்படின்லாம் சொல்றது. அவையெல்லாம் எல்லாம் அப்ப இருந்தது. எவைகள்லாம் பரமாத்மா இருந்தா அவங்கிட்ட இந்த ஆத்மாக்கள்னா அப்படியே சூக்ஷமா இருந்தா, மற்றபடி இந்திரியங்கள்லாம் இல்லை, அது பிரகிருதி ரூபமா தான் இருந்தது. அந்த பிரகிருதியானது ஸ்தூல ரூபமா எப்ப வருமோ அப்பதான் இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் உற்பத்தி. அது பிறந்த இந்திரியங்களே இல்லையே, இந்திரியங்களே இல்லாம இருக்குச்சே. நீங்க வந்து இந்திரியங்கள் அப்ப இருந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது முடியாது. உடனே அவ கேக்குறா, நாங்க என்ன சொன்னோம், அசத்வாயுதம் அக்ர ஆசீத் அப்படின்னு சொல்லிச்சு, அக்ர ஆசீத்னு சொன்னோம், கேத்தே ரிழையான்னு கேட்டுண்டு பிராணாவாவ ரிழையா, பிராணங்கள் தான் ரிஷிகள். ஏன்னா அவையெல்லாம் பாக்குறது இந்திரியங்களுடைய காரியம், ஞானத்தை பிரகாசப்படுத்துறது. அதனால இந்திரியங்கள் தான் சொன்னோம். அது கூட காரணம் என்ன சொன்னோம், பகுஜனருக்கு பிராணாகா அப்படின்னு பகுஜனம் இருக்கு. அந்த பகுஜனம் இருக்கிற சமயத்துல அது அப்படியே தானே ஏத்துக்கணும், அப்படியே தானே எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்க பகுஜனத்துக்கு என்ன சொல்லுவேன், ஏன்னா ஒரே ஒரு பிரம்மன் தானே, பல பிரம்மங்கள் இல்லையே, பல பரமாத்மா இல்லையே, அதனால ஒரு பிரம்மன் தானே. நீ வந்து பிராணாராவன் பகவான் பகுஜனர் கொல்லியோ அந்த பகுஜனத்துக்கு நீங்க சார்த்தக்கியம் எப்படி சொல்லுவீங்களோ, பகுஜனத்துக்கு சார்த்தக்கியம் எப்படி சொல்ல முடியும், பல பிரம்மங்கள் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்றேன் வந்து ஒரு விஷயம், பிரம்மந்தான் இருக்குன்னு சொல்லிட்டோம்னாக்கா அந்த சமயத்துல பகுவஜனமானது கவனம் அர்த்தம் பண்ணிக்கணும், உபச்சாரம், அதாவது விவக்ஷையே கிடையாது. இது மீமாம்சகர் என்ன பண்றாங்கன்னாக்கா ஜோதிஷ்டோம பிரகரணத்திலயும் அனுபவம், கிரகம் சம்மாஷ்டி அதிதி பாசான் அப்படின்லாம் இருக்கு. இப்போ பாசான் இருக்கு கயிறு, அந்த பாசான் ஒரு கயிறு தான், ஆனால் பல கயிறுன்னு எப்படி அர்த்தம் பண்ணிக்க முடியும், பௌஜம் ஒரு கயிறு தான், பல கயிறு கிடையாது அங்க, பல பாசங்கள் இல்லை, ஆனால் பாசான் பகுஜனத்துக்கு அந்த பகுஜனத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்னு கேள்வி கேட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா, சங்கையானது சில இடத்துல விவசாயம் இல்லை சீகரிக்க கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிரகம் சம்மாஷ்டி அப்படின்னு வாக்கியம், கிரகம்னாக்கா என்ன அர்த்தம், கிரக கிரகம்னா பாத்திரம்னு அர்த்தம், மரத்தால் ஆனது பாத்திரங்கள்னா யாகத்துல உபயோகப்படுத்துவார், அந்த பாத்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னு சம்மார்ஜனம் பண்ணும், ஒரு துணி சின்ன துணி, அந்த துணி கசி மாதிரி இருக்கணும், சின்ன துணி அதை எடுத்து அதெல்லாம் துடைக்கணும். இப்ப கிரகம் சம்மார்ஜின் இருக்கு, கிரக சம்மார்ஜனம், கிரகம்னு என்ன அர்த்தம், ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை துடைக்கணும். அங்க ஏகவசனம் இருக்கு, ஆனால் ஜோதிஷ்டம் நிறைய பாத்திரங்கள் இருக்கு, நிறைய பாத்திரங்கள் கிரகம், கிரகங்கள் நிறைய இருக்கு, நிறைய பாத்திரங்கள் இருக்கிற சமயத்துல கிரகம்னு ஒரு பாத்திரத்தை ஒண்டி சொல்லிருக்கு. அப்படின்னா எந்த பாத்திரம், நம்ம ஒரு பாத்திரத்தை சுத்தி பண்ணா போருமா, மீதி பாத்திரம் சுத்தம் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேள்வி வந்துடும். அதனால என்ன பண்ணிட்டா பூரணி மாம்சக்கார் கிரகம் சம்மாஷ்டின் இடத்துல அந்த கிரகம்ன்ற ஏகவசனம், அந்த ஏகத்துவம் அவிவக்ஷிதம், அங்க விவசாயம் கிடையாது, ஏகத்துவத்தை அப்படியே விட்டுடணும், ஏகத்துவத்தை விட்டுடணும், அது அதை விட்டுடணும்னா என்ன ஆகுதுன்னாக்கா கிரகத்துவம் விவசிதம், கிரகத்துவம் அதான் கிரக தர்மம், பாத்திரத்தினுடைய தர்மம் அந்த கிரகத்துவன்றது ஜாதி, அது எத்தனை கிரகங்கள் இருக்கோ பாத்திரங்கள் இருக்கோ அத்தனையும் அங்க சுத்தி பண்ணணும்னு அர்த்தம் வந்துடும், சம்மாஷ்டின்னு சுத்தி பண்ண சுத்தி பண்ணணும். அப்போ ஒரு பாத்திரம்னு அங்க சொல்றதுக்கு உன்னோட வாக்கியத்தை வேத வாக்கியம், ஆனாலும் அந்த கிரகத்தொன்றுதான் எடுக்கணும், ஒண்ணுன்றதை ஒத்துடணும். ஏன் அப்படின்னா பல பாத்திரங்கள் இருக்கு, ஒரு பாத்திரத்தை ஒண்டி சொன்னாக்கா எந்த பாத்திரம் கேள்வி வரும், அப்ப மீதி பாத்திரத்தான் அசுத்தமா இருந்தா பரவாயில்லையா, யாகம் மொழியோ தேவதைகளுக்கு கொடுக்கணும், அந்த யாகம் அந்த பாத்திரங்கள்ல ஹவிஷனா வச்சு தேவதைகளுக்கு சமர்ப்பிக்கணும். அப்போ ஒரு பாத்திரத்தை ஒண்டி சுத்தி பண்ணிட்டு மீதி பாத்திரத்தான் அசுத்தமான பாத்திரமா வச்சுக்கலாமா அப்படின்னு கேள்வி வந்துருமே. அதனால இவன் என்ன பண்றா அப்படின்னாக்கா ஒரு பாத்திரம் அர்த்தம் பண்ணிக்காதீங்க, அங்க பாத்திரம் தான் விவக்ஷிதம், பாத்திரம் அதான் கிரகத்துவம், அது ஜாதி, ஜாதி சொல்லிட்டா என்ன ஆகும், அங்க அந்த ஜாதி எத்தனை பாத்திரங்கள்ல யாகங்கள்ல இருக்கோ எத்தனை பாத்திரங்கள்ல அந்த ஜாதின்றது இருக்குதோ அந்த யாகத்துல அத்தனை பாத்திரத்தையும் சுத்தி பண்ணணும். அதே மாதிரியாகவே அதிபி பாஷான் அப்படி பாஷான் பகுஜனம், அந்த பாஷான் பகுஜனம் கொல்லியோ அந்த பகுஜனத்தை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு பாசம்தான், பல பாசங்கள் கிடையாது, அங்க விவக்ஷரம் இல்லை, பகுத்துவம் விவக்ஷரம் இல்லை, போன கிரகம் இடத்துல ஒருமை ஏகவசனம் விவக்ஷரம் இல்லைன்னு, ஏகத்துவம் அவிவக்ஷிதம், இங்க பகுத்துவம் அவிவக்ஷிதம், பலன்றது அவிவக்ஷிதம், ஒரே ஒரு பாசம் போறும். அதனால இது மீமாம்சகர் சொன்ன நியாயம், இது மீமாம்சகர் சொன்னதுதான் இங்க பிரயோகம் பண்ணுவா ஆச்சாரியார், அதனால மீமாம்சகர் சொன்ன நியாயம் இது. இந்த நியாயத்தினால என்னாச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த பிராணாவாவ அப்படின்னு பகுஜன கொல்யோ இது அவிவக்ஷிதம், காரணம் பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, ஒரே ஒரு பிரம்மம் இருக்கிறதுனால பல பிரம்மம்னு வராது, அர்த்தம் வராது, பல பிரம்மம் சொல்லவே முடியாது, பல பிரம்மங்கள் இங்க இருக்குன்னு சொல்லவே முடியாது, ஆனா ஒரு பிரம்மன் தான் இருக்குன்னு சொல்லணும், அதனால பகுத்வம் அவிவக்ஷிதம். இது மீமாம்சகர் சொன்ன நியாயம் இது. அதனால இந்த பகுத்வம்ன்றதானது எடுத்துக்கவே கூடாதுன்னு அர்த்தம். அதனால பிரளய திசையில பிரம்மம் ஒண்ணுதான் இருந்தது, அதனால பகுத்வம் உபபத்திய பொருந்தாதாங்க. அதனால பகுத்வத்தை விட்டுணும் அவிவக்ஷிதம். அப்போ வேற என்ன பண்றது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல அவயவ சக்தியா ஒரு கயிறுன்னு எடுத்துக்கோங்க, அது எத்தனை இருக்கும், அது அவயவங்கள் நிறைய இருக்கும், அதை வச்சுன்னு பகுதியம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பெருமாளுக்கும் விசேஷங்கள் இருந்தது, சேதனங்கள் எத்தனை வந்தது, அச்சேதனங்கள் எத்தனை வந்தது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறது, எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு, அதனால அதை வச்சுன்னு பகுதியம் வந்ததுன்னு சொல்லிட்டு போங்க. விசேரணங்களை வச்சுட்டு அப்படின்னு இது வந்து கவனமா சொல்லிட்டு போயிடணும். பகுஜனம்ன்றது முக்கியமான அர்த்தம் இல்லை, அதனால பகுஜனம்ன்றதை இங்க எடுத்துக்க வேண்டாம், ஒரு பிரம்மம் தான் இருக்குன்னு அப்படின்னு பதில் சொன்னாம். அவன் கேட்ட கேள்விக்கு பகுஜன விரோதம் வரமே நம்ம கேட்டான், அதுக்கு சமாதானம் அப்படி சொல்லிட்டோம். சரி, அக்ரேன்ற கோல்யோ அக்ரேன்றதுக்கு பிரளயபுரத்தோடு ஒப்புடுங்க. இந்திரியங்கள்லாம் உற்பத்தி ஆறுது, அதுக்கு முன்னாடியும் அர்த்தம் பண்ணிக்கோங்க. அப்போ பலன் அர்த்தம் ஆயிடுமோ இல்லையோ, பலன் எடுத்துன்னு போயிடலாமே, பல பிராணங்கள் அது பலவிதம்னு அர்த்தம் பண்ணிக்கலாமே, அது என்னது போல நீங்க அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த இடத்துல அக்ரேன்னு சொன்னாலே சிருஷ்டியை தான் சொல்றது, சிருஷ்டி தான், சிருஷ்டிக்கு முன்னாடி, சிருஷ்டிக்கு முன்னாடி பிரளயத்தை தான் சொல்றது இங்க அக்ரேக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு, அசத்வாயுதம் அக்ராசீத் ததோவி சதஜாயத, அப்படிதான் வாக்கியம் இருக்கு. அதனால இந்த இடத்துல அசத்து அப்படின்னா என்ன அர்த்தம், பல இடத்துல அசத்துன்றதுனால பிரம்மமே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நாமரூப விபாக அனர்ஹ தசா, அதுதான் அசத்து. சத்து அப்படின்னாக்கா நாமரூப விபாக அருக தசா, தேவன் மனுஷன் இந்த மாதிரிலாம் இருக்கிற தசை எப்போ, சக்தியான ஒண்ணு. அதுக்கு முன்னாடி பிரளயத்துல நாமரூபமே கிடையாது, எதுவுமே இல்லை. நாமானி ரூபானி விசித்திய தீரா அப்படிங்கிறது பிரதிசத்தம். அதனால இந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலயும் அசத்துனாக்கா நாமரூப விபாக அனகமான தசா திருமாளுக்கு, அதாவது சூக்மமா இருக்கிற தசா, அது பிரம்மத்தை தான் சொல்லும். அது எது அசத்து அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அதுக்கு பதில் என்ன, அது கரிசாமான்யாதுன்னு பிரம்மத்து வசதியை எடுத்து, அது என்னன்னாக்கா ரிஷயோவாவ ரிஷிகளே அப்படின்னாக்கா, அப்ப இந்திரியங்கள் இல்லைன்னு அர்த்தம். அசத் சப்தத்தினால பிரம்மத்தை கிரகிச்சுட்டோம், அதுதான் ரிஷி, அதுதான் பிராணன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன எடுத்துனாக்கா, இந்திரியங்கள் இங்க வரவே வராது. ஏன்னாக்கா நீ இந்திரியத்துக்கு இந்த ரிஷி தர்சனே பார்த்தல் அப்படிங்கிறது நீ சொல்லணும். பார்த்தல்ன்றது இவ கண்ணுன்றது எனக்கும் இருக்கு, உசுரோடு இருக்கிற எனக்கும் இருக்கு, ஒரு பிரேதம் இருக்கு அதுக்கும் ஒரு சரீரம் சுட்டு போயிட்டு அவன் கண்ணு இருக்குது, அவன் கண்ணு பாக்குறதோ ஒரு சேதனம் தான் பார்க்க வைக்கிறான். நான் பாருன்னு சொன்னாதான் என் கண்ணு பார்க்கும், என் மனசு லைக்கணும், இல்லா போனா கண்ணு பார்க்காது. நான் உங்களையே பார்த்துட்டு இருப்பேன், ஆனா என் சிந்தனை எங்கேயோ இருந்ததுனாக்கா உங்களை பார்த்தாலும் உங்க மனசு உங்க முஞ்சோ நீங்க சொல்றதோ என் மனசுல பதியாது, நான் சேர்ந்து பார்க்கணும், அப்பதான் ஞானம் வரும், அப்பதான் ஞானம்ன்றது வரும். அதனால ஒரு இந்திரியத்துக்கு ரிஷின்னு சொல்றதை காட்டணும் ஒரு சேதனம், அந்த சேதனத்திலையும் உத்தமமான சேதனம் நிபுணமான், அவன் சர்வஜ்ஞனோ இல்லையோ, அவன் சர்வஜ்ஞன், அதனாலதான் ரிஷி நாராயணோ பிரதி, நாராயணா எம்பெருமானே ரிஷி, அவனே சந்தக்கன், அனைத்தையும் அறிந்தவன் அர்த்தம், எல்லாத்தையும் சாட்சாத் கருத்தவன். அது இதுல வரும் தத்துவத்திரையார சுவாமி சாய்க்கிறேன், யோவேத்தி யுகத சர்வம் பிரத்யக்ஷேண சதா சுதா சம்பிரணம்ய ஹரின் சாஸ்திரம் நியாயதத்துவம் பிரத்யக்ஷமே. இது நாதமுனிகள் சாய்க்கிற சோழன், நியாயதத்துவம் பிரத்யக்ஷமே, யோவேத்து யுகப சர்வம், ஒரே நம்மளாம் என்ன பண்றோம், இப்ப நம்மளாம் அஷ்டாவதானி இல்ல சதாவதானி இல்ல, யாரோ ஒருத்தர் சொன்னாக்கா அவாழ்ந்த வேண்டிதான் கவனிக்கிறோம், நடுவுல யாராவது பேசினானாக்கா வையிறோம், நான் கவனிச்சுட்டு பேசிட்டு இருக்கேன் குறுக்கு பேசுறியா ஒன்னும் காதல அவளை கத்தாத அப்படின்னு வையிறோம். ஏன்னா நமக்குதான் புரிஞ்சிக்க சக்தி இல்லை. சில பேர் சதாவதானி அஷ்டாவதானி அப்படின்லாம் இருக்கா, சகசாவதானி தான், ஒரே சமயத்துல பத்து பேர் ஏதாவது சொன்னான்னாக்கா அத்தனையும் கிரகிக்கிறா, இதெல்லாம் அவள் சொன்னா அதெல்லாம் ரொம்ப சாதகம் பண்ணி அவ கொண்டு வந்திருக்கா. ஆனால் இந்த இடத்துல பார்த்துக்கோங்கோ, பெருமாள் அவன் சர்வஜன், அனைத்து யோகேத்து யோகேத்து யுகப சர்வம், ஒரே சமயத்துல அனைத்தையும் பாத்துக்கிறானா, ஸ்வதா வேத்தி பிரத்யக்ஷேன, எல்லாம் பிரத்யக்ஷமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், பிரபஞ்சத்தை நடக்கிறதாம் செய்யும். ஆனால் தம்பிரணம்ய ஹரின் சாஸ்திரம், அப்படிப்பட்ட அரிய சேர்ச்சி நியாயதத்துவம் பிரத்யக்ஷமே, நியாயதத்துவங்கிற சாஸ்திரத்தை நான் ஆரம்பிக்கிறேன் சொல்றேன் அப்படின்னு நாதமுனிகள் நியாயதத்துவங்கிற கிரந்தத்துல சொன்னதாக சுவாமி தேவதையும் உதாரிக்கிறார், அந்த கிரந்தம் கிடைக்கல. அதனால இந்த இடத்துல வந்து ரிஷி அப்படின்னு சொன்னாக்கா சேதன உத்தமனான எம்பெருமான் கிட்டதான் வரணும், அதுதான் ரிஷித்வன்றது சுகரிதமா இருக்கு, அவன் கிட்ட வேண்டிதான் இதை நல்லா அன்வைக்கும். அதனால ரிஷித்துவம் இருக்கு, அசத்துவ ஆசிரியம் அதாவது நாமரூப விபாக அனர்க தசை இருக்கே அதுக்கு ஆசிரியமாக எம்பெருமான் இருக்கான், அதுக்கு ஆசிரியமாக எம்பெருமான் இருக்கான், அதுவும் அதுவும் அன்வைக்கிறது. அதனால இந்த பிராணத்துவன்றது இந்திரியங்களுக்கு வரவே வராது, ரிஷித்துவம் அதாவது சர்வஜத்துவம் அர்த்தம், அதுவும் எம்பெருமான் தான் வரும். நாமரூப விபாக அனர்க திசையான பிரபஞ்சத்தின்களுக்கு ஆசிரியமா இருக்கிறது வந்து எம்பெருமான் தான் வரும், இந்திரியத்துக்கு வரவே வராது. அப்படின்னா எதுக்கு கேள்வி கேட்கவே வேண்டாமே, பொதுவா பிரம்ம வாயுத வக்கிர ஆசீத்து அப்படியே சொல்லிட்டு போறாமே, என்னது கேத்தே ரிலையா பிராணாவா ரிலையான பதில் எல்லாம் இருக்கு, கேள்வி பதில் தான் எனக்கு அப்படின்னாக்கா இதெல்லாம் உபாசனம், நம்ம உபாசனம் பண்ணச்ச அர்த்தத்தில் தெரிஞ்சுட்டு தானே பண்ணணும். அப்போ பிராணத்துவம் ரிஷித்வம் இவைகள்லாம் பிரம்மத்துக்கு இருக்கு, அது ஒரு குணங்கள், திருக்கல்யாண குணங்கள், அதை அனுசந்தானம் பண்ணணும் உபாசனத்துல, அதுக்கோசனம் வருது. அதனாலதான் பிராணசப்தமானது முக்கிய அர்த்தம் கிடையாது. பிராணஹா அப்படின்னாக்கா முக்கிய பிராணம் இருக்கு பாருங்க, சிரேஷ்ட பிராணம், அதுக்குதான் பிராணசப்தமானது அன்வைக்கும். இந்திரியங்களுக்கெல்லாம் அவைகள் அன்வைக்கவே அன்வைக்காது, ஏன்னா இந்திரியங்கள்ல பிராணசப்தம் ரூடியா கிடையாது, ரூடினாக்க இடுகிரி பெயர், காரண பெயர் கிடையாது, இடுகிரி பெயர்ன்றது முக்கிய பிராணம்தான் வரும். அதே இந்திரியங்களுக்கு காரணப்பிரையதான் சொல்லணும், உபச்சாரம் பிராணம் எப்படி நமக்கு முக்கிய பிராணம் எப்படி நமக்கு உபகரணம் பண்றது உபகாரம் பண்றதோ அந்த மாதிரி இந்திரியங்களோட உபகாரம் பண்றதோ இல்லையோ, அதனால பிராணம்னு கௌரவமா சொல்றது, ஒரு கௌனமா அவனர் தான். அதனால நிறைய இடத்துல சொல்லச்ச முக்கிய பிராணம் தான் பிராணசப்தத்தினாலும் சொல்லப்படுகிறது, அதை அனுசரிச்சு இந்த இந்திரியங்கள்லாம் முக்கிய பிராணம் அனுசரிச்சு வர்றதுனால பிராணன் அப்படின்னு இந்திரியங்களோட சொல்றோம். அதனால பாத்துக்கோங்க, பிராணன்னு சொன்னா நாலு அர்த்தம் வரும், அதாவது முக்கியமான அர்த்தம் பரமாத்மா, எல்லா பிராண சிட்டும் பரமாத்மா, அடுத்த அர்த்தம் முக்கிய பிராணன், அதுக்கு அடுத்த அர்த்தம் பிராணத்தை பறிக்கிறதுனால ஜீவனுக்கும் வரும், பிராண பிரத்து பிராணத்தை பறிக்கிறோம் அதனால ஜீவனுக்கு கூட பிராணன் சொல்லலாம். அது மாதிரி இந்திரியங்களை கூட கௌனமாக பிராணன் சொல்லலாம். மொத்தத்துல பெருமாளை ஜீவனை அந்த மாதிரி இந்திரியங்களை அது மாதிரி முக்கிய பிராணனை நாலுத்துக்குமே பிராணசப்தத்தினால சொல்லப்படுறது, அந்தந்த சந்தர்ப்பத்தினால வச்சுக்கணும். அதனால பிராணன் சொன்னாலே அது இதுக்கு வரைக்கும் வராது, இந்திரியங்களுக்கு கௌன கல்பம் தான் வரும், முக்கிய கல்பம் வரவே வராது. பிரம்மத்துக்கு வர்றது எப்படி அப்படின்னாக்கா சர்வ பிராணி பிராண ஹேதுவா இருக்கான் பிரம்மன். நிறுத்தம் அது சர்வ பிராணி பிராணனம். லோகத்துல இருக்கிற பிராணி வர்க்கம் இருக்கு பாருங்கோ, தேவதைகள், மனுஷியால், இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் அனைத்துக்கும் பிராண ஹேது அவன்தான். எல்லாத்துக்கும் பிராணனம் நினைக்கிறான். அதாவது நம்ம சுவாசம் பண்றோமோ இல்லையோ அதுக்கெல்லாம் மூல காரணம் எம்பெருமான் தான். சர்வ பிராணி பிராணன ஹேதுவாக எம்பெருமான் இழந்துருக்கான். அதனால பிராணி பிராணன ஹேதுவா இருக்கிறதுனால நிறுத்தத்தை வச்சுட்டு பார்த்தோம்னாக்க முக்கியார்த்த தியாகம் வரும் புரடும். ஆனால் பரமாத்மா பரமாத்மா சொன்னாக்க எம்பெருமானுக்கு நிறுத்தி நிறுத்தினால வரும். இந்திரிய பரத்துவம் சொன்னாக்கா முக்கிய பிராணன அனுசரிச்சு, முக்கிய பிராணன அனுசரிச்சு ஒரு லட்சணையா சொல்லணும். ஏன்னா முக்கிய பிராணனுக்கு அது அதீனமாக இந்திரியங்கள் எல்லாம் இருக்கு. பின்னாடி வரும் சண்டை வரும், இந்த பிராணங்கள் உள்ள ஒண்ணு ஒண்ணு சண்டை வந்துருச்சு. யார் வஸ்தி, நான் வஸ்தியா, நீ வஸ்தியா அப்படின்லாம் சண்டை வந்துருச்சு. இந்திரியங்களுக்குள்ள முக்கிய பிராணன் இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை, நான் தான் வஸ்தி, நான் தான் வஸ்தின்னுட்டு ஏற்கனவே சொல்றப்போனோம். அப்போ எல்லாம் தனக்கு சிருஷ்டிகர்த்தா யாரு, பிரஜாபதி, அவர்கிட்ட போய் கேட்கறது இருந்தோம் எங்களுக்குள்ள யார் வஸ்தி அப்படின்னுட்டு. யார் யார் ஒருத்தர் சொன்னா அதுக்கெல்லாம் கோச்சிக்கணும்னு பயம் பிரஜாபதிக்கு. அவர் என்ன பண்ணாக்கா, உங்களுக்குள்ள யார் இல்லாட்டாக்கா யாராலையும் இருக்க முடியாதோ அவன் தான் வஸ்துவோ அப்படின்னு. இதெல்லாம் வந்துட்டு உனக்கு ஒண்ணு பேசி வச்சுட்டு, சரி ஒரு இந்திரியம் ஒரு பிராணன் அது முக்கிய பிராணம் எதுவா இருந்தாலும் சரி, ஒரு வருஷம் வேலை செய்யக்கூடாது, ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்க்கணும். அப்போ எல்லா எந்த எந்த எந்த பிராணன் வேலை செய்யாம இருக்கச்சு மீது எல்லாமே வேலை செய்யாம போயிடுமோ அதுதான் சிரேஷ்டம் வசந்தது அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை. அதான் சொல்லிருக்கிறார் பிரம்மா பிரஜாபதி. அதனால நீ என்ன பண்ணிட்டு அப்படின்னாக்கா ஒண்ணுக்கு ஒண்ணு பேசி வச்சுன்னு ஆரம்பிக்கிறது. முதல்ல வாகிந்திரியும் போயிடுது, ஒரு வருஷம் கழிச்சு வந்து வேலை செய்யறேன், எப்படி நான் இல்லாம நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னு. உடனே அவங்க எல்லாம் பதில் சொல்றது, ஒரு ஊமை இருக்கானே அவன் எப்படி இருக்கணும், பேச முடியாட்டாலும் ரெண்டு வேலை செய்யறது, காது வேலை செய்யறது, கை வேலை செய்யறது எல்லாம் இருக்கும் இல்லையோ அப்படிதான். அந்த மாதிரி கண்ணு அதுக்கு பதில் குரடன், அது மாதிரி காது அதுக்கு பதில் ஒரு செவடன், அதே மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்களா ஒவ்வொரு காரணமாக போறது எல்லாம் எது இல்லாட்டாலும் நிம்மதியா இருக்கு. முக்கிய பிராணம் கிளம்புறது, முக்கிய பிராணம் கிளம்புற சமயத்துல அது கிளம்புறது உடனே எல்லாம் அதோடு சேர்ந்து கிளம்ப ஆரம்பிச்சு உடனே எல்லாம் அலடுது, புரதாதே புரதாதே நீ இங்கே இங்கே நீ இருந்தாதான் எங்களால் இருக்க முடியும். அதனால நீந்தான் முக்கிய பிராணனான நீந்தான் எனக்கு சேர்த்தமானான் எல்லாம் சொல்றது. நீயே சேர்த்தன், நீயே வசந்தவன், நீயே வசந்தவன். அதனால என்னாச்சு, இந்த முக்கிய பிராண பிடிக்கிறதோ இல்லையோ அது விதிக்கச்சு இவைகள்ல அதுதான் ரூபமா, முக்கிய பிராணம் தான் இவங்க ரூபமா. அதெல்லாம் முக்கிய பிராணாயத்த ஸ்திதி நடத்தும், பிராணாதீனமாகதான் இந்திரியங்கள்லாம் இருக்கு. அதனால பிராணன் அப்படின்னு பேரு மொத்தத்துல லட்சணயாத்தம் சொல்றது. அதனாலதான் பேரம் அது மாதிரி இந்த இடத்துல என்ன எடுத்து முக்கிய பிராணம் தான் பிராண தத்துவத்தால சொல்லப்படுறது, அது ரூடமா அங்க போடுறது. பெருமாளுக்கு சொல்லி நிறுத்தி சர்வ பிராண ஹேதுவா எம்பெருமான் இருக்கான். ரிஷி அப்படின்னாக்க பரமாத்மா சர்வஜன், ஆனால் இந்த இந்திரியம் சொன்னாக்க ரிஷி தர்சன பரம்பரையா கற்பிக்கணும். ஒரு ஜீவன் அவனுக்கு இந்திரியம் இருக்கு, அந்த இந்திரியம் ஒண்ணு அவன் பார்ப்பான், அதனால இவன் இந்த இந்திரியம் ரிஷி அவன்தான் பாக்குறது. இதையெல்லாம் சாதாரண ஒரு கருவி அவ்வளவுதான். அப்படி இருக்கிற சமயத்துல இது எப்படி பிரதானமாகும், அதனால ரிஷிதத்துவமும் இந்த இந்திரியத்துல ஒட்டி வராது. அதனால ரிஷி பிராணன் இவைகள்லாம் கொஞ்சம் அதெல்லாமே என்னது அப்படின்னாக்கா பரமாத்மா கிட்ட அழகா அனுபவிச்சிடும், ஜீவன் கிட்ட அன்வயிக்கவே அன்வயிக்காது. அதனால இந்த ஸ்லோகத்துல இந்த அதிகாரத்தினுடைய சாரத்தை அழகா சாய்க்கிறார் சுவாமி. இந்திரியங்கள்னால உற்பத்தி உண்டு, ஏன்னா பிரளய திசையில இந்திரியங்கள் இல்லை. அப்போ ரிஷிசப்தத்தினாலையும் பிராணசப்தத்தினாலையும் சொல்லப்பட்டது பரமாத்மாவை. அந்த பரமாத்மா தான் இங்க சொல்றான். பிரபுஜனம் என்ன பண்றதுன்னாக்கா பாசாதிகள் நியாயம் அஞ்சு பாசமான் அங்க பகுஜன இருக்கு. பகுஜனத்துக்கு அர்த்தம் கிடையாது, ஏகத்துவம் தான் அர்த்தம். அவைய சித்தியா வச்சுக்கும் மொத்தத்துல அநேகங்கள் அங்க இல்லைன்னு அவர் சொல்றதுக்கால அவ சொன்னதை நம்ம ஏத்துக்கணும். அதனால இங்க பகுஜனம் வந்து இங்க அங்கீகரிக்கப்படலை, பகுஜனத்தை எடுத்துக்க வேண்டாம். ஆகவே இந்த ரிஷி சுத்தமோ பிரகல சுத்தமோ எல்லாமே எம்பெருமான் கிட்டையே அன்வைக்கும்ன்றதுனால பிரளய திசையில இருந்தது எம்பெருமான் தான். இந்த இந்திரியங்கள் இல்லை. ஆகவே இந்திரியங்களுக்கும் உற்பத்தி உண்டு. அது எப்படி என்ன ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் அந்த மாதிரி பிரக்கிரியை எல்லாம் வச்சுன்னு பார்க்கணும். ஸ்ருதிய கூட ஏதஸ்மா ஜாயத்தை மனஸ்வர விந்திரியான இருக்கு, அதுகொண்டுதான் பார்க்கணும். அப்படின்னால இந்திரியங்களுக்கு இங்க உற்பத்தி உண்டு அப்படின்றதை இங்க சொல்ல முடிச்சுட்டார். அக்ரே சப்தம் ரிஷீணாம் சுதிரபிததி ப்ராணதாம் வக்திதேஷாம் நாத்திரப்ரஹ்மைவ வாச்யம் வச்மௌ வசனஹதேஹே தேன நித்யாக்ஷசித்தி மைவம் தத்ஸிருஷ்டிதார்த்யாத் பஹுவசனமிதம் பாசனித்யைவ நேயம் ப்ராணரிஷிச்சே பரமாத்மனி அபிஹி சுமதிதே. உபநிடத்தானது சொல்றது. அது மட்டுமா தேஷாம் அந்த ரிஷிகளுக்கு பிராணதாம் பக்தி, அவையெல்லாம் பிராணத்துவங்களுக்கு இருக்கு பிராணசத்துவத்தோட சொல்றது. அங்க பிரம்மன் தான் சொல்றேன் பிராணசத்துவத்தின் கேட்டாக்க நாத்திர பிரம்மைவ வாச்சியம் பிரம்மன் தான் இங்க சொல்லப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஏன் பகுவச்சன பிராணனாக அது பகுவச்சனம் இருக்கு. அந்த பகுவச்சனமானது ஒத்தாம போயிடும், அன்வைக்காது, தெரியலாம் போயிடும். தேன அதனால நித்திய அக்ஷ சித்தி, அக்ஷம்னா இந்திரியம், அக்ஷம் இந்திரிய சித்தியானது நித்தியமான நித்தியமான இந்திரியங்களுடைய சித்தியானது இதனால தெரிகிறது. அதனால சிருஷ்டி வாக்கியங்கள்லாம் நீ வந்து ஆத்மா சொன்னையோ கவுனம்னுட்டு அது மாதிரி இதுவும் கவுனம் அப்படின்னு அர்த்தது அப்படின்னு புறபட்ச சொல்றார். அதுக்கு சித்தாந்தம் தெய்வம் அது தவறு. சிருஷ்டி தார்த்தியா அதனுடைய சிருஷ்டியானது திருடமா இருக்கு. ஏன்னா துறைய காலத்துல எம்பெருமான் வந்து இருக்கான், மீது எதுவுமே இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கு. அதனால பகுவஜனமிடம் அந்த பகுவஜனருக்கு என்ன பாசநீத்தியை இவனே பாசாதிகள நியாயத்தினாலதான் அப்படியே அர்த்தம் பண்ணிக்கணும். பிராண ரிஷித்வே பிராணன் ரிஷி பிராணத்துவம் ரிஷித்வம் இந்த ரெண்டு கூட பரமாத்மன்யபிஹி சுகடிதே பரமாத்மா கிட்ட கூட பிராணசப்தமும் ரிஷிசப்தமும் அன்வைக்கும். ஏன்ன பிராணன்னாக்கா சர்வஜத்துவத்தை சொல்றது, பிராணன்னா சர்வ பிராண ஹேத்துவம் சொல்றது, ரிஷிசப்தமானது சர்வஜத்துவத்தை சொல்றது. அதனால தன் நிருப்தி சாமியார் நிருப்தி அங்க நிருப்தி இருக்குது. என்ன நிருப்தி? ரூடியோ நிருப்தியோ நிருப்தினாக்கா சர்வ பிராண ஹேத்துவா ஒரே பட்சம் தான் இந்திரிய பட்சத்திலையும் சரி பரமாத்மா பட்சத்திலையும் சரி ஆனாலும் கூட பரமாத்மாவுக்கு முக்கியமான அர்த்தம் சிந்திக்கும். பல சுருதிகள் பரமாத்மா இருக்கிறதா ஸ்தாபிக்கும். நீ சொல்றதோ ஒரு சுருதி வச்சிருந்து நாங்க சொல்றதோ பல சுருதிகள் வச்சுண்டு. அதனால இந்த ரிஷித்துவமும் சர்வஜ்ஞத்துவமும் எல்லாம் எம்பெருமானுக்கே வரும். அதனால இந்த இந்திரியங்களே தொலைகிற செயலை இருக்கிறதா சொல்லப்படவே. வேற என்ன சொல்லப்பட்டிருக்குன்னாக்கா எம்பெருமான் தான் இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அனுகுணமாகத்தான் இங்க வந்து சொல்லணும். இந்த இந்த அதிகாரம் சொன்னோம் இல்லையோ, இதுல அருமையதான் சொல்லணும். அதனால இந்திரியங்களுக்கு உற்பத்தியானது உண்டு. உற்பத்தி உண்டுன்றதுனாலேயே ஏக விஞ்ஞானியின சர்வ விஞ்ஞானம் அவைகள்லாம் சித்திச்சிடும், அவைகள்லாம் சித்திச்சிடும். அதனால சித்தாந்த ரீத்தியா அனைத்துமே பிரம்ம காரியம். அந்த பிரம்ம காரியத்தோன்றது இந்திரியங்களுக்கும் உண்டு. பொருபக்ஷிக்கு எப்படியாவது பிரம்மகாரணவாத இருக்கே அதை அடிக்கணும். அது பார்த்தா அதுக்கு சூத்திரகாரரும் பாஷ்யக்காரரும் தேவிகனும் சிவபிரகாசியாரும் எல்லா அக்கியாக்காரரும் சுட சுட பதில் கொடுத்துட்டார். அதனால இந்திரியங்களுக்கு உற்பத்தி உண்டுன்றது இந்த அதிகாரத்தினுடைய சித்தமான நியாயத்தை இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். இப்ப ஸ்லோகம் பாருங்க. அக்ரே சத்தாம் ரிஷீணாம் ஸ்ருதிரபி ததி ஸ்நானதாம் வக்தி தேஷாம் மாத்திர பிரம்மீவ வாச்யம் பஹுவசனஹதே தேன நித்யாக்ஷ சித்தி மைவம் தசிருஷ்டிதார்த்யாத் பஹுவசனமிதம் வாசனிச்சீவனேயம் பிராண ரிஷித்வே பராத்மன்யபி சுகடிதே தன்னிருத்யாதி சாம்யாத். இதுல மூணு சூத்திரங்கள் தான் இருக்கு, குட்டி குட்டியான சூத்திரங்கள். அந்த சூத்திரத்தையும் இப்ப பார்த்துட்டோம்னு சொல்லுங்கோ. இந்த நாளைக்கு இன்னொரு அதிகாரம் பார்த்துக்கலாம், ரெண்டாவது அதிகாரம் நாளைக்கு பார்க்கலாம். இப்ப இந்த அதிகாரம் மூணு சூத்திரங்கள் இந்த அதிகாரத்துல இருக்கு. ஒன்னு ததா பிராணாஹ அப்படின்னு முதல் சூத்திரம். ததா பிராணாஹது பூர்வபக்ஷ சூத்திரம். என்ன சொல்றது அப்படின்னாக்கா, பூர்வபக்ஷ சூத்திரமாவும் இருக்கும் சித்தாந்த சூத்திரமாவும் இருக்கும். பூர்வபக்ஷ சூத்திரம்னாக்கா அதான் சரி, சித்தாந்த சூத்திரம் அப்படியே அதிவேசம் பண்ணி அனுவாதம் பண்ணி சித்தாந்தமா சொல்லணும். அதனால இது வந்து பாஷ்யத்துவத்திலும்தான் ரெண்டு பட்சமாவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வேதாந்த தீபத்திலையும் வேதாந்த சாரத்திலையும் எப்படி சாதிச்சிருக்க என்ன பாஷக்கார பூர்வபட்ச சூத்திரமா சாதிச்சிட்டு என்ன அர்த்தம், ததா பிராணம் எதனால எப்படியானால் ஆகாதாதிகளுக்கெல்லாம் அது நீ வந்து ஆகாதாதிகளுக்கு உத்தரவு சொன்ன, அந்த ஜீவனுக்கு சொல்லச்சு என்ன சொன்ன, ஜீவனுக்கு உற்பத்தியே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அதனால எதா ஜீவனுக்கு ஆகாசாதிகளுக்கு துருபா நிதானமாகும், ஆனால் ஜீவனுக்கு சுபாவ நிதானமாகும் தான் சொன்னேன். அதனால உற்பத்தி கிடையாதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி இங்கேயும் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி இங்கேயும் எங்க இந்த இந்திரிய விஷயத்திலையும் உற்பத்தி கிடையாது. காரணம் இந்த வாக்கியங்கள்லாம் சொன்னமோ இல்லையோ, அசத்வாய ஆசி பிராணாவால் ஆசி வாக்கியம், அந்த வாக்கியங்கள்லாம் சொன்ன முடியோ அது வச்சுண்டு அப்படின்னு பூர்வபக்ஷ சூத்திரம் ஆச்சு. சித்தாந்த சூத்திரம் சொன்னா எப்படி சொல்லணும், ததா பிராணா ஆகாசம்னா எப்படி உற்பத்தி உண்டோ அந்த மாதிரியாக இந்த பிராணங்களுக்கு இந்திரியங்கள் அவைகளுக்கு கூட உற்பத்தி உண்டு, சிறுப நிதாபாவும் அதனால பிரம்ம காரியத்துவம் உண்டு அப்படின்னு வரும். இல்ல இடத்துல கௌரி இருக்கிடமே, பிராணத்துவம் பரமாத்மா சொல்கிறதுன்னாக்கா பிராணங்கள் ரிஷிகள் எல்லாம் இருக்குது பண்ணையில, அதாவது பகுஜன கொல்யோ அது பொருந்தாதே அப்படின்னு கேள்வி கேட்கிறாவா. அதுக்கு பதில் சொல்ற, அதாவது பிராணத்துவம் இருக்கு ரிஷித்துவம் இருக்கு அதே மாதிரி பகுவச்சனம் இருக்கு, இது எப்படி பரமாத்மா பொருந்தும் அப்படின்னு கேட்டா அதுக்கு கௌணி பிராணங்கள் ரிஷிகள் இந்த மாதிரி பகுவச்சனர் கொல்லியோ அது வந்து எப்படி இருக்கும்னாக்க கௌணார்த்தம் தான், முக்கிய அர்த்தம் கிடையாது. அதான் பகுத்வம் அபிவக்ஷம் அர்த்தம், பகுத்வத்தை விவசாயம் பண்ணக்கூடாது அது பேர் தான், அவங்க பேர்னு சொல்றா கவுன் அண்ணன். என்ன அசம்பவா, சிருஷ்டிக்கு முன்னாடி பல இருக்குன்னு சொல்ல முடியாது. பெருமாள் தான் இருந்தது, எல்லாம் ஒற்றின் விசேஷமா தான் இருந்தது. அது வேற செய்தி தத்ராட்சி சிருஷ்டிக்கு முன்னாடி அசத்வாயுத மக்கர் ஆசீத் அப்படின்னு இருக்கு. சதைவ சௌமியத மக்கர் ஆசீத், ஆத்மாவாயுத மக்கர் ஆசீத், நாராயணாவாயுத மக்கர் ஆசீத் அப்படின்லாம் வாக்கியங்கள் இருக்கு. எம்பெருமானே இருந்தான், வேற யாருமே இல்ல. தெய்வ கிஞ்சன ஆசீத் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இது ஒண்ணுமே இல்லைங்க, பெருமாள் ஒன்றிதான் இருந்தார் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. சிருஷ்டிக்கு பிராக், சிருஷ்டிக்கு முன்னாடி எம்பெருமான் ஒன்றிதான் இருந்தான்னு சொல்லி இருக்கு. அதனால பரமாத்மா ஒன்றிதான் இருக்கும். ஆகவே இந்திரியங்கள் இல்லை, அதனால பகுவச்சனம் இங்க பொருந்தாது. ரிஷி சப்தமோ பிராண சப்தமோ பரமாத்மாவுக்கே அன்னைக்கும். எப்படின்னா சர்வஜ்ஞத்வம், சர்வ பிராண ஹேத்துவம் அப்படின்னுட்டு ரெண்டாவது சூத்திரத்துக்கு அர்த்தம். கடைசி பிராணசப்தமானது பரமாத்மா வாட்சின்றது. அதுக்கு இன்னொரு காரணம், ஏன்னா வாச்சகா பரமாத்மாவை தவிர்த்து மீறி பேர்லாம் தத்பூர்வகத்வாத், சிருஷ்டிக்கு அப்புறம் தானே உண்டாகும், சிருஷ்டிக்கு அப்புறம் தானே இவையெல்லாம் உண்டாகும். வாக்குன்னு வாகிந்திரியம்னு வச்சுக்கோங்க, வாகிந்திரியம்னாக்க எப்ப உண்டாகும், வாகிந்திரியம் உற்பத்தி ஆனாதான் வாகிந்திரியம் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி வாக்கு எப்படி இருந்தது, சக்ஷுரந்திரியோட அப்புறம் தானே வரும். அதனால பெருமாள் எப்பொழுதும் இழந்துள்ள இருக்கணும். லோகத்துல மீதி சப்தங்கள்லாம் ஒரு வஸ்து தோன்றினாதான் இந்த வஸ்து, மனுஷன் நான் பிறந்தேன்னா நாராயணன் பிறந்தோன்றோம். நான் பிறக்கவே இல்லைன்னாக்கா எப்படி சொல்ல முடியும், குழந்தை பிறந்தாதானே பேருக்கு வரலாம். அது மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு வஸ்து சிருஷ்டி ஆனாதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், விசிஷ்டமாக சூக்ஷமாக ஒட்டிட்டு இருக்கான் அச்சு அபிசித்தான் பிள்ளையே ஜந்தூன் அவளோக்கு ஜாதம் இல்லையதா அப்படிங்கிற தேசியன். சேதனங்கள்லாம் அச்சேதன சேதன ஜீவன்கள்ட்ட இந்த உடம்பு சேரல, இந்திரியன் சேரல, அதனால ஞானமே வேலை செய்யல. அவங்க எல்லாம் இருந்தாலும் வேலை செய்ய முடியும், முக்கிய தேவனா வேலை செய்யலாம், இங்க பண்ணாதே. அதனால இந்திரியங்களே கிடையாது, செயல்படவே இல்லை, இருந்தால்தான் செயல்பட முடியும். முக்கியத்தாரணம் கிடையாது, எல்லாம் பிரமா என்ன பண்ற, சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிற, சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறதான் ஒவ்வொன்னா உற்பத்தி ஆறுது. அதுக்கப்புறம் தான் அந்த சப்தத்துக்கு அர்த்தமே உண்டாகும். ஒரு சப்தம் சொன்னா அந்த சப்தத்துக்கு ஒரு வஸ்து சொல்ல முடியும். கத்திரிக்காய்னா அந்த கத்திரிக்காய் கொண்டு காமிச்சு தான் கத்திரிக்காய் காமிக்கணும். கத்திரிக்காய்னு சொல்லிட்டு இந்த காலத்துல இருந்தது இப்ப இல்லைன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டா. அதே மாதிரியாக ஒரு வஸ்து உற்பத்தி ஆனாதான் அந்த வஸ்துவுக்கு நம்ம பேர் வைக்கிறோம், சப்தம் இருக்கு. அதனால தத்பூர்வகத்வாத் தத்பூர்வகத்வாத் சிருஷ்டி பூர்வகத்வாத், சிருஷ்டிய பூர்வமா உடையது. சிருஷ்டி ஆனால்தான் மீதி சப்தங்களுக்கு எல்லாம் பேச்சே பேரே வரும், என்ன பண்ணா வராது. அதனால பிரளய திசையில இருந்தது யார் அப்படின்னு எம்பெருமான் தான். அதனால ரிஷிசப்தத்தினாலையும் பிராணசப்தத்தினாலையும் சொல்லப்பட்டவன் பகவான் தான், எம்பெருமான் தான். இந்திரியங்கள் இல்லை, ஆகவே இந்திரியங்களுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு சூத்திரங்களாலையும் ஸ்பஷ்டமாக சூத்திரகாரன் சொல்லி முடிச்சுக்கிறார். அதனால இந்த ஒரு ஸ்லோகத்தினாலேயே இந்த மாதிரி இந்த அதிகாரத்தினுடைய சுரூபத்தை அழகா சங்கர வச்சு எல்லா யுக்திகளையும் ஒன்னா சேர்த்து விட்டு பூர்வபக்ஷ யுக்தி சித்தாந்த யுக்தி அனைத்தையும் இங்க சாதிச்சு முடிச்சுக்கிறார் சுவாமி தேசிகன். அதனால முதல் அதிகாரமானது இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு, கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.